சந்தனமும் போனது எங்கே, சந்திரனும் சுட்டது இங்கே, சந்தனமும் போனது எங்கே, ஒத்தையிலே நிற்கிறேன் கண்ணே, நித்திரையும் கெட்டது பெண்ணே, ஒத்தையிலே நிற்கிறேன் கண்ணே, நித்திரையும் கெட்டது பெண்ணே. மணிக்குயில் பாடும் அதை கேட்டு பாரம்மா, மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகினே, தேயாமலே பிறை போலாகிறேன், தாங்காது இனி தாங்காது, மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. போலாகிறே தாங்காது இனி தான்.